சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? சந்தத்தில் மாறாத நடையொடு என் முன்னே யார் வந்தது? கவிதை அங்கத்தில் யார் தந்தது? செங்காந்தள் மலரை நீ சொன்னால் நான் நம்பவோ? கால் என்றே செவ்வாழை இணைகளை நீ சொன்னால் நான் நம்பிவிடவோ? மை கொஞ்சம் பொய் கொஞ்சம் கண்ணுக்குள் நீ கொண்டு வருவாய் காலத்தால் மூவாத புயர் தமிழ் சங்கத்தில் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை, சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை, அந்திப்போர் காணாத இளமை ஆடட்டும் என் கைகளில், சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை, கொஞ்சம் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது?